శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యోమే సన్నిధత్తాం సదా హృది. నాలావదు స్తవకం ఆరంభిక్రోం. ముదల్ శ్లోకం. భజే భుజంగ శైలేశ భుజాంతర పరిష్క్రియాం తనయాం దుగ్ధ జలధేహేతయామివ కృతోదయాం. మరుడీ వాసికిన శ్లోకం. భజే భుజంగ శైలేశ భుజాంతర పరిష్క్రియాం తనయాం దుగ్ధ జలధేహే దయామివ కృతోదయాం. భజే భుజంగ శైలేశ భుజాంతర పరిష్క్రియాం, ఒరే పదం. తనయాం దుగ్ధ జలధేహే దయాం ఇవ కృతోదయాం. இந்த யாம்ன்ற சப்தத்தை அல்லிட்ரேட் பண்ணியிருக்க. பரிஷ்கிரியாம், தனயாம், தயாம், கிருத்தோதயாம் அப்படின்ற இடங்கள்ல அல்லிட்ரேட் பண்ணியிருக்க. ஏதாவது ஒரு பியூட்டி கொண்டு வரணும்னா ஒரு ஸ்லோகங்கள்ல எத்தனை விதமான பியூட்டி கொண்டு வரணும்ல. பார்டரும் அழகா இருக்கணும், வஸ்திரமும் நல்லா இருக்கணும். ஹண்ட்ரட், அந்த ஹண்ட்ரட் குவாலிட்டின்னு சொல்ற பாருங்க, ஹண்ட்ரட் நூல் நூல் இழைய பார்த்து. அந்த மாதிரி நூல் இழையும் நல்லா இருக்கணும், கரையும் நல்லா இருக்கணும், திருநாகேஸ்வரம் பார்டர் இருக்கணும். இல்லைன்னா இஷ்டத்துக்கும் ஏதோ ஒரு பார்டரை வச்சுட்டு இந்த வஸ்திரத்தை கொண்டு எத்தனையோ வேஷ்டிகள் கொடுத்துருவா. எத்தனையோ ஆர்ட்ல இருக்கிற வேஷ்டிகள்ல நிறைய வேஷ்டி யூஸ்லெஸ்ஸாவே இருக்கும். ஸ்லோகங்கள் பண்ணச்ச அவர் பாட்டு கரையும் வச்சு அவர் வஸ்திரமும் நல்லா பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்லோகங்களை சப்த சித்திரமும் அர்த்த சித்திரத்தையும் கொண்டு வந்து பண்றாரு. பஜே அதுதான் கிரியாபதம். புஜங்க சைலேச புஜாந்தர பரிஷ்கிரியாம் பஜே. புஜங்க சைல அந்த சேஷாத்ரி, புஜங்கன புஜசா கச்சதி புஜங்கா, புஜகா புஜங்கா ரெண்டு பதமும் சர்பத்தை சொல்ற சப்தம். புஜங்க சைலம் அப்படின்னா அந்த அதனுடைய அந்த சேஷாத்ரி என்று சொல்லக்கூடிய பர்வத்தம், அதனுடைய ஈஸ்வரான பெருமாள் ஸ்ரீனிவாசர், அவருடைய புஜாந்தரம் அவருடைய புஜங்களுக்கு நடுவில் இருக்கிற பாகம், புஜ ரெண்டு புஜம் தோல் தோல் நடுவில் இருக்கிற புஜாந்தர பரிஷ்கிரியாம், அதை பரிஷ்காரம் பண்ணுபவள் அலங்கரிப்பவள். பரிஷ்கிரியாம் பரிஷ்கார பூதாம் இத்தியர்த்தா, பரிஷ்கிரியாம் அலங்கார பூதாம். தனயாம் துக்த ஜலதேகே தனயாம், அது க்ஷீரசமுத்திரத்தினுடைய பெண்ணானவளும். சோ அங்க அலங்காரம் பண்ணுபவளும் க்ஷீரசமுத்திரத்தின் பெண்ணானவளுமான தயாமிவ கிருத்தோதயாம். துக்த ஜலதேகே தனயாம், தயையே உருவானவள் போல், தயையே உருவானவள், த எம்பாடிமெண்ட் ஆஃப் கம்பேஷன். தயாமிவ கிருத்தோதயாம், கிருத்த உதயாம் அவதரித்தவள். எதை போல் அவதரித்தவள்? தயையே உருவெடுத்தாள் போல் அவதரித்தவள். தயாமிவ கிருத்தோதயாம், பகவத் கிருப்பையே ஒரு சொரூபம் எடுத்துண்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. தயாம்ன்றது யாருடையதையே? பகவத் தயை. பகவத் கிருப்பையே ஒரு சொரூபம் எடுத்துண்டால், கை கால் கண்ணு மூக்கு வாய் திருவடி எல்லாம் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இந்த லக்ஷ்மி தேவியானவள். பெருமாளுடைய கிருபை, என் கிருபையே ஒரு உருவானவள், கிருபையே வந்து இந்த ஒரு மாதிரி சொரூபத்தை எடுத்துட்டதுன்னு அர்த்தம். என்ன அழகா சின்ன ஸ்லோகமா தான் அனுஷ்டுப்ல, ஆரம்ப ஸ்லோகம் அனுஷ்டுப்ல தான் இருக்கு சுவாமியினுடைய. அதே மாதிரி கடைசி ஸ்லோகம் வேற விருத்தத்துல இருக்கணும்ன்றது ஒரு ரூல் இருக்கு. அதனால ரெண்டுத்தையும் அவர் அழகா பார்த்து பண்ற. கடைசி ரெண்டு மூணு ஸ்லோகத்தையும் கூட ஒரே சந்தஸ்ல பண்ணிடுவோம். பஜே புஜங்க சைலேஷ புஜாந்தர பரிஷ்கிரியாம் தனயாம் துக்த ஜலதேர் தயாம் இவ கிருத்தோதயாம். எவ்வளவு அழகு ஸ்லோகம். கிருத்த உதயா, கிருத்தா உதயா யயாசா கிருத்தோதயா, யாரால் அந்த அவதாரமானது எடுக்கப்பட்டதோ அவள் கிருத்தோதயா. தாம் கிருத்தோதயாம் பஜே, எல்லாம் தித்தியா பக்தி பஜேல போய் சேர்றதுனால அவளை வணங்குகிறேன், அவளை சேவிக்கிறேன், அவளை ஆசிரியிக்கிறேன். எல்லா அர்த்தமும் பஜேன்றதுக்கு. அடுத்த ஸ்லோகம் சின்னதா இருந்தாலும் அதனுடைய பியூட்டியை கொண்டு வந்திருக்காரு பாருங்க. ஒரு சின்ன வஸ்திரம் அங்க வஸ்திரம் பண்ணுவா, சின்னதா இருக்கும் அது, ஆனா கூட அதுலயும் நல்ல பார்டர் எல்லாம் போட்டு ஒரு மேல போட்டுன்னு போனா, ஷர்ட்டுக்கு மேல போட்டுன்னு போனா நல்லா இருக்கா. அந்த மாதிரி ஷர்ட்டுக்கு மேல போட்டுண்டா எப்படி இருக்கும் அந்த உத்திரியம், ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரியாக அல்ல எல்லா ஸ்லோகங்களும் மறுபடியும் போனாக்கா லக்ஷ்மிக்கு அலங்கார பூத்தமான வஸ்து தான். ஒரு சின்ன ஒரு பூச்செண்டு, ஒரு சின்ன பூச்செண்டு அப்படி கொண்டு வந்து பெருமாளுக்கு தாயாருக்கு சமர்ப்பிச்சு என்ன அந்த கையில அப்படி கட்டி விட்டா எப்படி இருக்கும், திருக்கரங்கள்ல அப்படி கட்டி விட்டா எப்படி இருக்கும், ரெண்டு கரங்கள்லயும் ஒரு சின்ன சின்ன பூச்செண்டு அப்படியும் அதுல விதவிதமான புஷ்பங்களையும் சேர்த்து பார்டர் பண்ணி, அந்த மாதிரி ஒரு அழகான ஸ்லோகம் அது. ஜனனி ஜீவயிதும் ஜகதர்ஜிதம் தசமுக பிரமுகைஹி த்ரிதசாரிபிஹி ஜனக யஜ்ஞமஹி ஜடரே ஜனிம் கிருதவதி பவதி கிருபயா ரமே. அடுத்த ஸ்லோகத்துல என்ன பண்றார், அவளுடைய தயைய எப்பேற்பட்ட தயை அப்படின்றத சொல்றதுக்காக ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். அந்த ஸ்லோகத்துல அதை சொல்லச்சியே வந்து நம்மளுக்கு வந்து அவளுடைய தயையே அப்படியே பெருகிறதோ அப்படின்னு தெரியற மாதிரி ஒரு பெருக்கு, அதனுடைய வெள்ள பெருக்குன்ற மாதிரி தயை பெருக்கு வரா மாதிரி ஒரு ஸ்லோகம் அமைக்கிறார். அது வேற சந்தஸ்ல அமைக்கிறார் பாருங்க. ஜனனி ஜீவயிதும் ஜகதர்ஜிதம் தசமுக பிரமுகை ஸ்திரதசாரிபிஹி ஜனக யஜ்ஞமஹி ஜடரே ஜனிம் கிருதவதி பவதி கிருபயா ரமே. இந்த மாதிரி இந்த சந்தஸுக்கு வந்து துருத விளம்பிதம் அப்படின்னு பேரு. ஏன்னா தயைன்றது ஒரு பெருக்கா சொல்ற, பெருக்குன்னா அது வேகமாவும் வரும், சில சமயத்துல மெதுவாகவும் வரும். அதனால துருத விளம்பிதம், துருத்தம்னா வேகமா போறது, விளம்பிதம்னா கொஞ்சம் மெதுவா வருது. ஏன்னா எல்லாருக்கும் பாயணம் அந்த கிருப்பை. அதனால உன்னத்தாள் அதமாள் எல்லாரும் இருப்பா லோகத்துல. அந்த பிரதேசங்கள்லாம் கொஞ்சம் உயர போறோம் பிரதேசம், மேடு இருக்கும் பள்ளமா இருக்கும், நதி பாயச்ச பள்ளமா இருக்கச்ச கொஞ்சம் வேகமா போகும், அந்த அதே மேடு வரைச்ச கொஞ்சம் மெதுவா போகும். துருத விளம்பிதம் அப்படின்னு சந்தஸ், அந்த சந்தஸை இங்க உபயோகப்படுத்துறாரு. திருமண தாயாருடைய தயைக்கு தயை பெருகும் போது அது உன்னத்தால் ரொம்ப உயர்ந்தவாள் அப்படின்னு அவளுக்கு ஒரு விதமா பெருகும், மட்டமானவாள் பாவம் நீச்சாலா தன்னை நினைச்சுக்கிறான்னு அங்க வேகமா நிறைய பாயணும். அப்படி துருத விளம்பித்தம்ன்ற சந்தஸை உபயோகப்படுத்துறதுக்கு ஒருவேளை அது மாதிரி காரணம் இருக்குமோன்னு நம்மளே கற்பனை பண்றதுக்கு ஒரு சௌகரியம் இருக்கு. துருத விளம்பித்தம் அப்படின்னு அதை வேகமா சொல்லவே முடியாது. அந்த இந்த ஸ்லோகங்கள் இந்த மாதிரி இந்த சந்தஸ்ல இருக்கிற ஸ்லோகங்களுடைய பியூட்டி என்னன்னா ரொம்ப வேகமா சொல்ல முடியாது. இது இன்றுப்பா அய கிருப்பா அய தட்டே தசே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்து சம்பு பாரதத்துல அழகா சொல்றான். அது மாதிரி துருத விளம்பித்தம்ன்ற சந்தஸை ரொம்ப ரேரா கவிகள் யூஸ் பண்ணுவா. ஒருவேளை அவ யூஸ் பண்றதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அந்த மாதிரி சந்தஸை. ஏன்னா வியோகினின்ற சந்தஸை காளிதாசன் வந்து பிரிவுல யூஸ் பண்றான். இந்துமதிய விட்டு பிரி இந்துமதி போயிட்ட உடனே அஜன் விலாபம் பண்ணச்ச அந்த பிரகரணத்திலையும் சொல்றான். அதே மாதிரியாக மன்மதன் போயிடுறான், மன்மதன் சரீரம் இல்லாம போயிடுறான், சிவன் எரிச்சு விடுறார் மன்மதன். அப்ப ரதி அழறான், குமார சம்பவத்துல அந்த ரதி விலாபம்னு அதை வர்ணிக்கிறான். அதுவும் இதே சந்தஸ், வியோகினின்ற சந்தஸை யூஸ் பண்றான். வியோகினா சந்தஸுக்கே பேர் என்ன, வியோகினா என்ன அவனா பிரிவுன்னு அர்த்தம், வியோகம்னா பிரிவு. வியோகினின்ற சந்தஸை யூஸ் பண்றான். அதாவது நம்ம அழறா மாதிரியே இருக்கும் அது, கொஞ்சம் ஒரு மாதிரி அது சோகமா சோகத்தை இழைய விட்டா மாதிரி இருக்கும் அந்த சந்தஸ். வியோகினின்னு அதுக்கு பேரு. அதை வந்து எந்த இடத்துல உபயோகப்படுத்தணும்னு தெரிஞ்சு காளிதாசன் ரதி விலாபத்திலயும் அஜ விலாபத்திலயும் யூஸ் பண்றான். ஆம்டியா போயிடுறா அஜனுக்கு, ஹஸ்பண்ட் போயிடுறா ரதிக்கு, ரெண்டு பிரகரணத்திலயும் அதே சந்தஸை யூஸ் பண்றான். அந்த மாதிரி இவாள் ஏதோ ஒரு சந்தஸை யூஸ் பண்றான்னா அது ஏதோ ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு காரணம் இருக்கு அப்படின்றத நம்ம சாதாரணமாவே புரிஞ்சுக்க முடியும். எல்லாருமே வந்து மந்தாக்ராந்தாவை மட்டும்தான் சந்தேச காவியத்துக்கு உபயோகப்படுத்துவா. சந்தேச காவியம்னா மந்தாக்ராந்தா தான் அது. ஏன்னா மந்தம் மந்தம் ஹிருதயம் ஆக்கிரமித்தும், மெதுவா மெதுவா ஹிருதயத்தை ஆக்கிரமணம் பண்ணணும், நேர போயிட்டு ஒரு ஒரு மெசேஜ சொல்லணும் ஆஸ் எ மெசஞ்சர்னா இட்ஸ் நாட் பாசிபிள். உங்க உபயோகத்துல அவர் ரொம்ப சிரமப்படுறார், அதனால நீ நிச்சயம் அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது டக்குமே. ஏன்னா ஹிருதயத்தை இன்னொருத்தருடைய ஹிருதயத்தை ஆக்கிரமிக்கிற சமயத்துல மெதுவா ஆக்கிரமிக்கணும் அப்படின்றது காரணம் இருக்குமோ இருக்கலாம். அதனால மந்தாக்ராந்தான்ற சந்தஸையே அவ யூஸ் பண்றா. ஏன்னா அது ரொம்ப ஹிருதயத்தை மெதுவா ஆக்கிரமிக்கும், டக்குன்னு போயிட்டு டக்குன்னு விஷயத்த சொல்ற மாதிரி கிடையாது மேட்டர். அதனால மந்தம் மந்தம் ஹிருதயம் ஆக்கிரமத்தே இது மந்தாக்ராந்தா அப்படின்னு ஒருவேளை அதுக்கு வியுற்பத்தி சொல்லி அதனால அவ வியோகத்துல இருக்கிறவ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவுல போய் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா அவள் வந்து டக்குனு போயிட்டு திடீர்னு உங்க ராமர் அப்படி எப்படி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதை வந்து ரொம்ப அழகா சொல்லணும். அதுக்கான அந்த அம்சத்தை சுவாமி தேசிகன் செலக்ட் பண்றார் மேகத்தை. ஏன்னா கருணை இருக்கிற வஸ்துவா இருக்கணும் அது, ஜலம் இருக்கு இதுல மேகத்துல கருணை இருக்குன்னு அர்த்தம். கருணை இருக்கிறவா தான் ஒருத்தருடைய சிரமங்களை புரிஞ்சுக்க முடியும். அதனால அவ கருணையோட இருக்கிறவாளா அப்படின்றத பார்த்து அம்சமும் அதே மாதிரி பரமஹம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல உயர்ந்த பரமஹம்சால் தயையுடையவாள் பெருமாளுக்கும் நமக்கும் இருக்க பிரிவை புரிஞ்சுண்டு பெருமாளோட சேர்த்து வைக்கணும் ஒரு சேத்தனன்னு ஆசைப்படுறவா பரமஹம்சாள். அலௌகிகமான பகவத் கிருப்பைய நம்மளுக்கு கொடுத்து பெருமாள் திருவடி கிடைக்கிற மாதிரியா பரமபதம் கிடைக்கிற மாதிரி பண்றவா பரமஹம்சாள். அதே மாதிரி ஹம்சமும் உயர்ந்த ஹம்சத்தையும் பரமஹம்சம்னு சொல்ல முடியும். அந்த இந்த ஹம்சம் என்ன பண்றதுன்னா விவேகமுடைய வஸ்து, ஈரக்ஷீர விவேகம் பண்றது, ஜலத்தையும் பாலையும் பிரிக்கிறது, அதனால விவேகமுடைய வஸ்துவாக அதை நினைக்கிறோம். விவேகமுடையவாள் தான் நம்ம ஆச்சாரியாலும், ஆச்சாரியால் பண்ற காரியத்தை தான் ஹம்சமும் பண்றது. அதனால ஹம்சத்தை ஒரு சேத்தனான சீதைக்கு பரமாத்மாவான ராமர் அந்த நாம ஒண்டிதான் சிரமப்படுறோமா, பெருமாளை பிரிஞ்சு பெருமாள் கூட சிரமப்படுறார் அப்படின்றது லோகத்துக்கு தெரியணும்ன்றதுக்காக பெருமாளும் சேத்தனனை விட்டுட்டு சிரமப்படுறதுன்றது ஹம்ச சந்தேசத்தை ரொம்ப அழகா அந்த ஹம்சத்தை செலக்ட் பண்றார். அப்படி இவெல்லாம் மந்தம் ஆக்கிரமத்தை, அதே மாதிரி ஆச்சாரியால் நம்மளை பத்தி பரசமர்ப்பணம் பண்ணி வைக்கச்ச எவ்வளவு தரம் சேவிக்க வச்சு நம்மளை அவளும் சேவிச்சு ஒரு பெருமாளுடைய ஹிருதயத்தை மந்தம் மந்தம் ஆக்கிரமத்தை மிது மெதுவா ஆக்கிரமிப்பா. டக்குன்னு போயிட்டு ஒரு சேத்தனுக்கு பரசமர்ப்பணம் 1:05 முடிஞ்சிடுச்சு கிடையாது, அதுதான் ஒரு 1 மணி அவகாசம் ஆகும் அந்த காலத்துல. இந்த காலத்துல அப்படிதான் பண்றவா, நன்னா பண்றவா பண்றா, ஒரு மணி சாவகாசம் ஆகும் ஒரு சேத்தனனை பெருமாளிடத்துல சேர்க்கறதுன்றது அவ்வளவு காரியமா. அவளுக்கே வந்து ஆத்மவிசுவாசம் அத்தியதிகமா இருக்கணுமே தவிர அவ பெருமாள் ஏத்துட்டாரா ஏத்துட்டாரான்றத அவ ரொம்ப கரெக்டா புரிஞ்சுட்டு பண்ணுவாது. அதனால எத்தனையோ ஆச்சாரியால் அந்த காலத்துல உன்னுடைய பரத்தை சுவீகரிக்கலப்பா, பெருமாள் 100 பாக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சவாள்லாம் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு பரசமர்ப்பணத்தை பண்ணி வைக்கச்ச நம்ம பெருமாளுடைய ஹிருதயத்தை மந்தம் மந்தம் ஆக்கிரமத்தே, அந்த மாதிரி மந்தாக்கிறான் சந்தஸ்க்கு அந்த ஒரு டேலண்ட் இருக்கு. அதனால நிறைய பெருமாளுடைய பெருமாளை ஆசிரியக்கிற சமயங்கள்லாம் மந்தாக்கிராந்தாவ உபயோகப்படுத்திருக்கா நம்ம ஆச்சாரியால். அவனால சந்தஸுக்கெல்லாம் ஒரு விசேஷங்கள் இருக்கு, அதனால அதை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம். துருத்தம் வேகமாக, விளம்பிதம் மெதுவாக. சோ அந்த மெதுவாகவும் வேகமாகவும் பாய்கின்ற நிம்னகா துங்கபத்ரா அப்படின்னு நிம்னகாஹா, நிம்ன கீழே இருக்கிற இடங்கள்லயும் போறது எதுக்காக சாதிக்கிறாருன்னா நம்மள போல மட்டமான வாளுக்கு கூட பெருமாளுடைய கிருப்பையானது கிடைக்கிறது அப்படின்றத சொல்ற சேர்ந்த கொஞ்சம் வேகமாவே பெருகும் நிம்னகாஹா. ஏன்னா மட்டமான வாழ்னு ஒருத்தர பெருமாள் வைக்கிறதுக்கு ஆசைப்படுறது இல்ல, யார மட்டம்னு நினைக்கிறாலோ அவளை வசத்தையாக்கிடுவார். உன்னதானாம் அவனத்திகி நதானாம் எத்த சொன்னத்திகின்னு பாதுகையில சாதிக்கிற மாதிரி, பாதுகை விஷயத்துல யார் ரொம்ப தான் உன்னதாளா நினைச்சுன்னு போறாளோ அவளுக்கு எல்லாம் மட்டம் தட்டிடுவார். யார் மட்டமா நினைச்சுன்னு போறாளோ அவளை வசத்தியா கொண்டு வந்துடுவார். அப்படி ஸ்ரீரங்கத்துல பெருமாளுடைய பாதுகையினுடைய பெருமை. அந்த மாதிரி ஒவ்வொரு சந்தஸுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அதை நான் விஸ்தாரமா சொல்லணும்னா அதுக்குன்னு தனியாவே சொல்லணும். ஆனா இது இப்ப இது இந்த இந்த சின்ன துருத்த விளம்பிதத்துக்கே நம்ம 2-3 சந்தசை காமிச்சு எந்தெந்த சந்தசை எப்ப உபயோகப்படுத்திருக்கா கவிகள்னு சொல்லியிருக்கேன். மேல இந்த வேவ்ல யூ கேன் திங்க் அண்ட் யூ கேன் ஆல்சோ கெட் சம் மோர் இன்ஃபர்மேஷன், வாட் இஸ் ரக்தரா, வாட் இஸ் ஷார்தூல விக்ரீடிதம், வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் மேட் பை தட், அண்ட் வாட் வேர் ஆர் தே யூஸ்ட், அண்ட் ஹவு த அவுட்புட்ஸ், அண்ட் வாட் வி கேன் ஹவு வி கேன் கோரிலேட் வித் நேம் அண்ட் the reason of the name and effects that it plays the role. ellathiy vechi nama nariya think pannalam, adha think pannaaka nammalku nariya kadaikum materials kadaikum. idella phd students ah irukrava avalla idella ukandu pannanum, information da nama kudukka mudiyum, adha inda information vechi adhukku mela ava develop pannanum. jana inda shlokatha paakalam, janani jeevayitum jagadarjitam, jagadarjitam ore padam jagat jagadarjitam தசமுக பிரமுகைஹி அர்த்தித்தம் ஜெகத்து அர்த்தித்தம் தண்டனையா பிரிச்சுருங்கோ, அதான் கரெக்ட். அர்த்தித்தம் ஜெகத்துல அர்த்தம் அது, ஜனனி ஜீவைக்கும் ஜெகத்து அர்த்தித்தம் தசமுக பிரமுகைஹி திரிதசாரிபிஹி ஜனக யஜ்ஞமஹி ஜடரே ஜனிம் கிருத்தவதீ பவதி கிருபையா ரமே. பாருங்க ரமா மாமிக்கும் நிறைய கிருப்பா இருக்கு, இந்த ஸ்லோகங்களை கேட்டு மற்றவாளுக்கெல்லாம் அனுப்புறதுக்கு ஒரு வழியா இருக்கா. அந்த ரமே அப்படின்ற சம்போதனம் எல்லா ஸ்திரீகளுக்கும் அந்த கிருப்பைன்றது உண்டு, சொத்தகா உண்டு. அதனால ரமா மாமிக்கு இருக்கிறது ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை, ரமே அப்படின்ட்டு இந்த இடத்துல சம்போதனை இருக்கிறதுனால மாமி சொல்லிட்டேன், வேற ஒண்ணு. சாதாரண மனுஷால பேசுறேன்னு நினைச்சுட்டுறாங்க, தாயார் தான் இந்த இடத்துல எல்லா ஸ்திரீகளும் தாயார் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ரமே ஜனனி அம்மாவே, அம்மா அம்மாக்கள் எல்லா ஸ்திரீகளும் ஒரு விதத்துல அம்மா தானே, அதே மாதிரி நம்ம எல்லா ஸ்திரீகளையும் அம்மா அப்படின்ற ஒரு பொசிஷன் இருக்கு பாருங்க அவளுக்கு. அதை பார்க்கும்போதுதான் அவள் இடத்துல இருக்கிற பெருமைகள்லாம் நம்மளுக்கு தெரியும். சாதாரணமா ஸ்திரீன்னு பார்த்தா ஒன்றும் தெரியாது. அதனாலதான் நம்ம ஸ்திரீகள் இடத்துல இருக்கிற இன்னும் சில விசேஷங்களை பார்த்தோம்னா அவள் இடத்துல நம்மளுக்கு ஒரு ஆதரம் கூடும், ஆதரம் பெருகும். ஜனனி ஜி ஜகத் அர்த்தித்தம் ஜெகத்து ஜீவயித்தும், அர்த்தித்தம் பீடிக்கப்பட்ட ஜெகத்து ஜெகத்தை ஜீவயித்தும் பிழைப்பிப்பதற்காக. ஜனனி ஹே ரமே, யாரால் அர்த்தித்தம் பீடிக்கப்பட்டது அந்த ஜெகத்னா, தசமுக பிரமுகைஹி, தசமுகன் முதலான ஒத்தனா இருக்கான், எத்தனையோ பேர் இருக்கான் ராட்சசன், அது தசமுகா இஸ் த ஸ்டார்டிங். ராவணன் முதலான அநேக ராட்சசர்கள் யார வாழ்லான்னா திரிதசாரிபிகி, திரிதச அப்படின்ற தேவதைகளுக்கு சத்ருக்களான அவர்களால் அந்த திருத்தியா விபக்தி ரெண்டும் விசேஷ விசேஷ பாவா பண்ணமானதுனால ரெண்டுமே திருத்தியா விபக்தியில வந்திருக்கு. தசமுக பிரமுகைஹி திரிதசாரிபிகி, நேரம் புது புது வேர்டு யூஸ் பண்ணீங்கன்னா அதை நீங்க அதை அப்படியே அப்சர்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நீங்க நாலு இடத்துல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கும் அது தண்ணிப்பட்ட பாடாயிடும் கொஞ்சம். அதனாலதான் புது புது வேர்ட்ஸ் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறது நடுவில். தசமுக பிரமுகைஹி திரிதசாரிபிகி அர்த்திதம், பிடிக்கப்பட்ட அர்த் அர்த்திதம் தப்பிரத்தியாந்தமானது அர்த்திதம். ஜெகத்து ஜெகத்தை ஜீவயித்தும் ஜீவயித்தும் அர்த்திதா அர்த்திதம் இது தித்தியா விபக்தி. ஜெகத்து ஜெகதி ஜெகந்தி, ஜெகத்து ஜெகதி ஜெகந்தின்னு நபும்சகலிங்கம், அதனால அர்த்திதம்னு வந்திருக்கு. இல்லைன்னா அர்த்திதா கூட வரலாம், அர்த்திதா வரலாம். இது அர்த்திதம் வந்திருக்கு, ஏன்னா ஜெகத் சப்த நபும்சகலிங்கம் அப்படினால அர்த்திதம். ஜெகத்து ஜீவயித்தும் அதை உயிர்ப்பதற்காக, ஜீவயித்தும் என ஒரு விதத்துல பீடிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு ஆக்சிஜன் வேணும் இல்லையா, அது ஆக்சிஜன் கொடுக்கறதுக்காக அர்த்தம். ஜீவயித்தும் ஜனகயஜ்ஞமஹி ஜடரே பவதி கிருபையா ஜனிம் கிருத்தவதி. ஜனக யஜ்யம் யஜ்யம் என்கிற ஒரு பெரிய பூமியில ஜனக யஜ்ஞமஹி ஜடரே, ஜனகருடைய யஜ்யம் யஜ்ஞ பூமி, யஜ்ஞமஹி யஜ்ஞமஹி மஹீன பூமியிலேயே யஜ்ஞமஹி, அதாவது எல்லா வேர்ட்ஸையும் தெரிஞ்சுருக்கணும், எப்ப எது வேணுமோ அதை போடணும் சந்தசுக்கு ஏத்த மாதிரி. அது அதனால அத அந்த வைவித்தியம் அந்த அமர கோஷாதி கிரந்தங்கள்ல இருக்கிற ஒரு ஒரு எல்லா கோஷ கிரந்தங்களையும் வாசிச்சு வச்சிருக்கிறது, அதெல்லாம் டக் டக்னா நுனிநாக்கில வந்து விழருது. சரஸ்வதியுடைய கிருப்பை இருக்கிறது, ஹரிகிரியவருடைய கிருப்பை இருக்கிறது, எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு காவியமே உண்டா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், நம்மளால முடியாத பட்சத்துல ஸ்லோகங்களை நுற்று பண்ணி சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, சொல்லிட்டே இருந்தோம்னா ஒரு நாள்ல ஒரு நாள் கிருப்பை சரஸ்வதி கமப்பி அனுகிரகம் அப்படின்ற ஏதாவது ஒரு அனுகிரகத்தை பண்ணுவோ அப்படின்னு ஒரு ரொம்ப சிரமப்பட்டுட்டே இருக்கிற வாளுக்கு அதுல எது என்னைக்கானா ஒரு நாளைக்கு கமப்பி அனுகிரகம் சரஸ்வதி பண்ணுவள் அப்படின்னு ஒரு கவி சொல்ற. அதனால ரொம்ப சிரமப்படணும் நம்ம, அதனால தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு சொன்ன மாதிரி நம்ம மெய் வருந்தித்துன்னு சரீரத்தை கிளேசப்படுத்தினோம்னா எப்படி ஐயோ இந்த ஸ்லோகம் வரமாட்டேன்றது, ஸ்லோகம் வரமாட்டேன்றது, அதாவது ஒரு அது அது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் அது. அதாவது ஒரு தடவை தனக்கு ஸ்லோகம் பண்ணணும்னு ஆசை வந்துடுத்து, ஆனா ஸ்லோகம் வரமாட்டேன்றதுன்னா எவ்வளவு சிரமப்படுவான். ஒரு குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறக்கலன்னா எவ்வளவு சிரமப்படுறா, அந்த சிரமம் வந்து இதுலயும் ஏற்படும். பிரசவமாகல என்ன, குழந்தை பிறக்கலன்னா என்ன சிரமம் ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு காவியம் வரலன்னா சிரமப்படுவான் அந்த காலத்துல. இப்பெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தொடச்சு போட்டு போயிட்டு இருக்கும். அதனால ஒரு ஸ்லோகம் எழுதணும்ன்ற ஆசை போயிடுத்து, சம்ஸ்கிருதம் வாசிக்கணும்ன்ற ஆசை போயிடுத்து. அந்த மாதிரி ஜெகத்துல இந்த நம்மளுக்கு லக்ஷ்மி சாஸ்திரம் போன்ற அற்புதமான ஒரு தீர்த்தம் தீர்த்தமாடுறதுக்கு கிடைச்சதுனாக்கா ஏரி குளம் எல்லாம் வத்தி போயிடுது, டேப்ல தீர்த்தமாடுறோம். அந்த ஸ்தித்தில இருக்கச்ச நம்மளுக்கு லக்ஷ்மி சாஸ்திரம் ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கு நம்மளுக்கு. அதுல போய் அவகாசனம் பண்ணி நிறைய ஸ்லோகங்களை நுற்று பண்ணி ஒன்னு ரெண்டு சொல்ல தெரிஞ்சுட்டோம்னா கூட, ஆஹா நான் கூட என் லைஃப்ல ஒரு ஸ்லோகம் பண்ணணும், அனுஷ்டுப்பாவது ஒரு ஸ்லோகம் பண்ணிடணும் அது அப்படின்னாக்க எவ்வளவு சந்தோஷம் ஏற்படும். ஒரு ஸ்லோகம் பண்ணா கூட அவ ஒரு ஸ்லோகம் பண்ணவா ஒரு ஸ்லோகத்தோடு நிறுத்த மாட்டா, அதுக்கப்புறம் பண்ணிட்டே இருப்பா. ஸோ அதனால இரும்பு பிடிச்சவன் கையும் சரங்கு பிடிச்ச பையன் கையும் சும்மா இருக்காதுன்ற மாதிரி ஸ்லோகம் பிடிச்சவன் கையும் ஸ்லோகம் பிடிச்சவன் வாயும் சும்மா இருக்காது, ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை பண்ணிட்டு ஜனனி என்ன வம்பளக்கரவா வம்பளக்கரத்தை நிறுத்த முடியுமா, அந்த மாதிரி ஸ்லோகம் பண்றவளால ஸ்லோகம் பண்றதையும் நிறுத்த முடியாது. ஒரு பிராக்டிஸ் வரணும் அவ்வளவுதான். தசமுக பிரமுகைஹி திரிதசாரிதிஹி அர்த்திதம் ஜெகத்து ஜீவயித்தும் ஹே ஜனனி ரமே ஜனக யஜ்ஞமஹி ஜடரே ஜனிம் கிருபையா ஜனிம் கிருத்தவதி, கிருபையினால் ஜனிம் அவதாரத்தை கிருத்தவதி செய்தாய் பவதி பவதி கிருத்தவதி. அது அந்த தீ அத பிரயோகம் பண்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு ரமே அப்படின்னு சொல்லி அந்த அந்த தயைய சொல்லச்ச சப்தங்களும் ஒரு மாதிரி ஒரு அந்த ரசத்துல வரணும், அனுகுணமா வரணும். அது வருது பாருங்க அவருக்கு, அவர் வந்து பாவத்துக்கு ஏத்த மாதிரி சப்த பிரயோகங்கள் அதை சொல்ற சமயத்திலயும் வந்து நம்மளுக்கு அனுகூலம் ஏற்படுத்தி வைக்கிறது. நினைச்சக்க கடினமான பதங்களை போட்டு டாப்பா எல்லாத்தையும் போட்டு ஸ்லோகம் பண்ண முடியாதுன்னு இதே அர்த்தத்தை பண்ணலாம். ஆனா அவர் மிருதுவான சப்தங்களை ஹே ஜனனி ஜனனி ஜீவயித்தும் ஜெகதர்த்திதம் தசமுக பிரமுகை திரதசாரிபிஹி தசமுக பிரமுகைஹி திரதசாரிபிஹி அர்த்திதம் ஜெகத்து ஜீவயித்தும் ஜனக யஜ்ஞமஹி ஜடரே. எங்க பிறந்தாய், ஜனக யஜ்ய பூமி என் பூமி என் உதரத்தில் பிறந்தாய். யாரும் உதரத்துல தானே பிறப்பா, அது எதுடா உதரம் அப்படின்னா இது. இன்னொரு கவி ரொம்ப அழகா சொல்ற என்ன, சூதிகா தேகமாக அததான் லோகத்திலேயே சூதிகா தேகம்னு சொல்றாளாம் ஜனகருடைய அந்த மிதிலைய மிதிலாம் சூதிகா தேகமாகும். சூதிகா தேகம்னா பிள்ளை பிறக்கிற இடத்துக்கு சூதிகா தேகம்னு பேர். சூதிகா கிரகம் பிரசூதிகா கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி மிதிலையதான் எல்லாரும் லோகத்துல சூதிகா தேகம்னு சொல்றாள் அப்படின்னுட்டு ஒரு கவி அந்த அயோத்தியைய ஒரு சூதிகா தேகம் அப்படின்ற சப்தத்தினால சொல்லியிருக்கார். அந்த ஜனக யஜ்ய மகி ஜகரே இங்கேயும் பாருங்க அது அந்த தொப்பையிலன்னு அர்த்தம். அந்த உதரத்தில் ஜனிம் கிருத்தவதி பவதி கிருபயாரமே கிருபையினால் அவதரித்தாய் அப்படின்ட்டு. இது என்ன காருண்ய ஸ்தபகம் இது, அதனால காருண்ய ஸ்தபகத்துல கருணைய பத்தி தான் பேசணும். சுவாமி தேசிகன் எக்ஸ்க்ளூசிவ்லி தயாசதகம் பண்ணியிருக்கார். இது உள்ள ஒரு தயைய பத்தி இங்க இவரும் அப்பர தேசிகராக இருந்து கொண்டு அதே மாதிரி தயையை வர்ணிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல பாருங்கோ, ஒவ்வொரு ஸ்லோகமும் அதுக்கு மேல மேல அழகு. நம்ம வந்து இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். எத்தனையோ பேருக்கு ஷேர் ஆறுது, எத்தனை பேர் வாசிக்கிறா ஷேர் ஆறுதே தவிர இந்த ஷேர்ல இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுறா, கேர்லெஸ்ஸா இருக்கா, அவ காதுக்கு இந்த விஷயம் போறதுக்கு முன்னே அதை டிலீட் பண்ணிடுறா. ஏன்னா மொத்தமா வந்து டிலீட் பண்ணிடுறா. ஏன்னா குரூப்ல வருதெல்லாம் ஒரு குரூப்ல வருது அப்படின்னாக்க அந்த குரூப் மேல ஒரு சும்மா ஏதோ எத்தனை குரூப்ல இருக்கிறது அப்படின்னு லௌகீகமான குரூப் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அலௌகீகமான குரூப். அது அந்த பவுண்டரிபுரம் ஆசிரமம் அந்த வெப்சைட்ல அந்த சைட்ல வருது. சுவாமி ரொம்ப கிருப்பையா அதை அனுகிரகிச்சுட்டு இருக்காரு. அதை வந்து நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை வந்து நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். நன்னா இருக்கிற இடத்த எடுத்து சொல்லணும், இந்த இடத்துல பாவம் இந்த சந்தஸ் எல்லாம் பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க ஒரு குறிப்பு எடுத்து அதுக்கப்புறம் ஷேர் பண்ணணும். அந்த விசேஷங்களை சொல்லி நீங்க யாருனோ கேட்கறவா ஷேர் பண்ணாதான் அதை அப்படி இன்னும் பத்து பேர் வாசிப்பா. இல்லைன்னா வெறுமா ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் தள்ளெழுத்து மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருக்காரு சில பேர். அப்படி இல்லை, அதுல கேட்டுட்டு தீஸ் ஆர் த பிளஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் ஐ என்ஜாய்ட் கேன் யூ மே அதர்ஸ் ஆல்சோ என்ஜாய் அப்படின்ட்டு ஒரு ரெக்வஸ்டோட அனுப்பிச்சிங்கன்னாக்கா ஸோ தே வில் ஆல்சோ லிசன் டு சம் அட்ராக்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆர் டு பி இன்செர்டட் அன்லெஸ் நோ ஒன் வில் லிசன் டு. அதனால நீங்க அதெல்லாம் பண்ணணும். அப்பதான் வந்து ஒரு நல்ல விஷயம் நல்ல நாலு பேருக்கு போகும். அது நம்மளுக்கும் ஒன்றும் வேற ஒன்றும் உத்தேசம் இல்லை, நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு போகணும். லக்ஷ்மி சஹஸ்திரம் அவ்வளோ அழகா இருக்கு, அதை வந்து நாலு பேர் கேட்கணும்னு நான் ஆசைப்படுறது தப்பா. அதனால நீங்க அதை வந்து கொஞ்சம் அதுல வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கேட்கறதுக்கு ஒரு சத்காரம் அப்படின்ற மாதிரியா. அகருணா கருணா த்ருவம் அம்பதே க்ஷிதி தலே பவதீம் அவதாரியசியாம் அஹயாது புரஸ்திதி வேதனாம் அகமய ஜெகதார்த்தி நிவிருத்தையே. பாருங்க இந்த ஸ்லோகத்துல என்ன ஒரு கூபி, கூபின்னு வா ஹிந்தியில கூபினா ஒரு அழகு என்ன கூபி அப்படின்னு ரொம்ப அழகான சப்தம். ஒவ்வொரு பாஷையிலயும் அந்த பாஷையில இருக்கிற சப்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்படணும். கூபி அப்படின்னா அது கூபின்றதே ஒரு அழகு, கூப்ன்ற சப்தத்துல இருந்து அந்த சப்தத்தை யூஸ் பண்றதே ஒரு அழகு தான் ஆவா. அது அந்த அந்த அளவுக்கு நம்ம சொல்லலாம். அது மாதிரி இது ஒரு நல்ல இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். பாருங்க என்ன மீனிங்னு. அகருணா வேணும்ட்டு ஒரு ஸ்லோகத்தை அழகா இருக்குன்னு பிரசம்சிக்கிறதுல தாத்பரியம் இல்லை. அதை நான் அடியன் என்ஜாய் பண்ணாத யாருக்கும் சொல்றது இல்லை. முதல்ல அடியன் என்ஜாய் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்லோகத்தை. அதனால உங்களுக்கும் அதே மாதிரியான என்ஜாய்மெண்ட் சமசுகம் கிடைக்கணும்ன்றதுக்காக பிரயத்னப்பட்டுருக்கேன். அகருணா கருணா த்ருவம் அம்ப தே க்ஷிதிதலே பவதீம் அவதாரிய யாம் அஹஹ யாது புரஸ்திதி வேதனா. வாங்க ஒரு நிமிஷம். அஹஹ யாதுபுர அப்படின்றதே ஒரு ஒரு பதம். யாதுபுரஸ்திதி வேதனான்னு ஒரு பதம். யாதுபுரஸ்திதி வேதனா வேதனாம்னு இருக்கணுமா வேதனா தானே? யாதுபுரஸ்திதி வேதனா வேதனாம்னு இருக்கணும். அகமயத்து வேதனாம் அகமயத்துன்னு இருக்கணும். மா விட்டு போயிட்டு வேதனாம் அகமயத்து ஜெகதார்த்தி நிவிருத்தையே அப்படின்ற புஸ்தகத்துல நீங்க வச்சுருக்க புஸ்தகம் இருந்ததுன்னா அதுல அப்படியே இருக்கவும் இருக்கலாம். பாருங்கோ இதனுடைய இன்னொரு தடவை பதச்சேதம் பண்றேன், அப்புறம் அர்த்தம் சொல்றேன். அகருணா கருணா த்ருவம் அம்ப தே க்ஷிதி தலே பவதீம் அவதாரிய யா அஹ யாது புரஸ்திதி வேதனாம் அகமயத்து ஜெகதார்த்தி நிவர்த்தையே. ஜெகதார்த்தி நிவர்த்தையே ஒரு பதம். அம்ப கூப்பிடுற தாயே எத்தந்திரவை கூப்பிட்டாலும் இனிக்கிற பதமானதுனால அவருக்கு சளைப்பே ஏற்படல. அம்பே ரமே அப்படின்லாம் கூப்பிடுறதுல அவருக்கு ஒரு விதமான ஜாமிதா இல்ல. ஜாமிதான போர்னு சொல்றோம் பாரு, அவருக்கு இதெல்லாம் போரா இருக்கு. போர்னா போர்னு ஒரு பழம், அந்த பழம் மாதிரி இருக்கு. அது என்ன பேர், இந்த பேரெல்லாம் அந்த பெரிய இழந்த பழம் இருக்கு, அதுக்கு போர்னு பேர். நம்மளுக்கு போர் அடிக்கிறதுன்னு சொல்றத காட்டிலும் போர் மாதிரி இருக்குன்னு சொன்னாக்க, போர் போர் அற்புதமான இழந்த பழம் சாப்பிட்டாங்க. ஏதோ ஏதோ கடையில கண்ணாப்பண்ணான்னு விற்கிற இழந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு விடக்கூடாது. போர்ன்றது அற்புதமான ஒரு பழம், அதை செடியிலேருந்தே நாங்கெல்லாம் பறிச்சு சாப்பிட்ருக்கோம், இஷ்டத்துக்கும் சாப்பிட்ருக்கோம். அதை அதை வச்சு நிறைய காரியங்கள் பண்ணுவா. நார்த்துலலாம் அதை அதிலே அதுலேயே தோசை பண்ணுவா, அதுலேயே என்னென்னவோ பண்ணுவா பாவம், அதையும் மாவையும் சேர்த்து. அந்த மாதிரி அது ஒரு ஸ்லோகம்ன்றது போர் அடிக்கிறதுனே கிடையாது, எல்லா ஸ்லோகமும் அழகாதான் இருக்கும். அதுவும் இந்த ஸ்லோகத்தை கவனிங்கோ. அகருணா கருணா துருவம் அம்பதே அம்ப தே கருணா துருவம் அகருணா. உன்னுடைய கருணைக்கு கருணை கிடையாதுன்னு, ஏன்னா கருணைக்கு கருணை இல்லையா? ஆமா, கருணைக்கு கருணை கிடையாதுன்ற. உனக்கு உன் கருணைக்கு கருணை இருந்திருந்தால் உன்னை இப்பாடி அவதாரம் செய்து வித்து உன்னை ஆட்டி படைத்திருக்குமா அப்படின்றதுல நோக்கு. உனக்கு கிருபை அதிகம் இருக்கு, ஆனா உன்னுடைய கிருபைக்கு கிருபை இல்லையே அப்படின்னு சொல்றதுல தாத்பரியம். உன்னை சிரமப்படுத்திடுது இல்லையா, அதனால உன்னுடைய கிருபைக்கு கிருபை இல்லை. யூ ஹாவ் கிருபா பட் யுவர் கிருபா ஹாஸ் நோ கிருபா அப்படின்னு சொல்றதுல இந்த ஸ்லோகத்துக்கு மெயின் தாத்பரியம். ஆனா அதை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க, வெறும ஸ்டேட்மெண்ட் ஒன்றி சொன்ன போறாரு, காரணம் சொல்லணும். அம்ப தே கருணா துருவம் அகருணா, நிச்சயமாக உன்னுடைய கருணைக்கு கருணை இல்லை. துருவம் அப்படின்ற சப்தம் நிச்சயமாக அர்த்தத்தை கூறும். யா எந்த ஒரு கருணையானது ஜெகதார்த்தி நிவர்த்தியே, ஏதோ உலகத்தினுடைய துயரெல்லாம் களைகிறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் கிஷிதலே பவத்தியும் அவதாரி, இந்த பூலோகத்தில் உன்னை பிறப்பித்து அவதரிக்க பண்ணி, யாது புரஸ்தி வேதனாம், ராட்சச ராட்சசனுடைய ஸ்ரீலங்கா இருக்கே அங்க எவ்வளோ கஷ்டத்தை அகமயத்து அடைவித்ததோ அடைவித்தாலோ அந்த கருணை, ஐயோ கஷ்டம், அந்த கருணைக்கு கருணை இல்லதான். உன்னை ஜெகத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு உன்னை அவதாரம் பண்ணி வச்சு அந்த ஸ்ரீலங்கைக்கு கூட்டின் போய் உன்னை சிரமப்படுத்தே அந்த கருணை, அந்த கருணைக்கு கருணை இருக்குன்னு நினைக்கிறியாமா, கருணைக்கு கருணை இல்லை அப்படின்னு சொல்றதுல எவ்வளோ ஒரு அழக பியூட்டியை கொண்டு வர இருப்பார். கருணைக்கு கருணை இல்லை அப்படின்னு நேற்று நம்ம பார்த்துக்கு பக்கத்தாட்டில் அவர் கருணை கிழங்க சாப்பிட்டார், அதுக்கு கருணைன்னு பேர். அதுக்கு என்ன கருணையோ தெரியல அவருக்கு அந்த கிழங்குக்கு பேர், அது கொஞ்சம் சரியா பண்ணலையோனோ தெரியல, மாமி புலிகளிலாம் கரைச்சி கரெக்டா குத்தலையா என்னன்னு தெரியல. நேற்று ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த நாக்கெல்லாம் ஒரே இதுவாகி போய் கருணைக்கு கருணை இல்லைன்னா இதுவும் தோன்றது. ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன், கருணை கிழங்குக்கு கருணை கிடையாதுதான், அதை தலையை பண்றவா சரியா பண்ணலன்னா அது ரொம்ப சிரமப்படுத்திடும். அப்படி கூட கருணைக்கு கருணை இல்லை, விளையாட்டுக்கு சொல்றேன். பக்கத்தாட்டில் நிஜமாவே நடந்தது நேற்று, பாவம் வந்து மாமியும் சொல்லிட்டு இருந்தா மாமாவும் சொல்லிட்டு இருந்தார் கருணைக்கு கருணை இல்லை அப்படின்னு, இப்பதான் புரியுறது அடி எனக்கு நினைச்சுக்கிறேன். அந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயத்தை மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். அம்ப தே கருணா துருவம் அகருணா யா ஜெகதார்த்தி நிவர்த்தையே க்ஷிதிதலே பவதிம் அவதாரிய யாது புரஸ்தி வேதனாம் அகமயத்து. நான் சும்மா பக்கத்தாத் சமாச்சாரம் எல்லாம் சொல்றேன்னு நினைச்சுன்றாதிங்க, சும்மா அது கருணைக்கு கருணை இல்லைன்றது அழகா வந்த உடனே டக்குன்னு ஞாபகம் வந்துட்டு நேற்று கருணை கிழங்கு விஷயம். அவிரத விவிதாபத அபராத காரிண்யபி மயி தேவிதயாம் கரிஷ்யதி கரிஷ்யசீதி ஜனனி மம பயாதுரஸ்ய தைரியம் ஜனய சிவாய சதானவாபதானம். இந்த ஸ்லோகத்தோட நிறுத்திக்கலாம் இன்னைக்கு முடிஞ்சதுன்னா, இல்லைன்னா அஞ்சாவது ஸ்லோகமும் பார்த்துடலாம். பட் இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பழைய போன ஸ்லோகத்தை காட்டிலும் அற்புதம். என்னன்னா நிறைய அவர் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கார் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கு அவருக்கு இந்த ஸ்லோகத்து மூலமா. என்ன தெரிய சொல்ல வர, என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த விஷயத்தை பார்க்கும்போது அவர் கெமிஸ்ட்ரியும் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு கூட அந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது, பட் ஆனா அவர் அன்னைக்கே சொல்லியிருக்கார். அவிரத விவிதாபராதகாரிணி, ஒரு பதம், அவிரத விவிதாபராதகாரிணி அபி மயி தேவி தயாம் கரிஷ்யசி இதி ஜனனி மம பயாதுரஸ்ய தைரியம் ஜனயஸ்தி வாயசதானவாபதானம். வாயசதானவாபதானம் அப்படின்றது ஒரே பதம். என்ன பண்றார் சுவாமி தேசிகன் பாதுகா சஸ்திரத்துல, கொனுகொலு விதித்தஸ்தே கோப்பியசௌ தாத்துவாதகா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சாதிக்கிறார். என்னன்னா பரிணமயசி ஹைமான் தேவி தூர்வாங்குராதி உன்னுடைய உங்ககிட்ட வந்த திடீர்னு வெள்ளிய தங்கமா மாத்துறது அந்த மாதிரி காரியம் எல்லாம் தாத்துவாதம் எல்லாம் நீ தெரிஞ்சுட்டு இருக்க பாதுகையே. உன் பக்கத்துல வந்து விழுந்த இந்த துளசி கிளசி இந்த துளசி தூர்வா இதெல்லாம் நீ தங்கமா மாத்துற, இந்த தாத்துவாதம் எல்லாம் எங்க கத்துண்ட நீ? அது ஒண்டி இல்லாம என்னுடைய தலையில எழுதிருக்கிற துர்லிப்பி எல்லாம் சுவர்ணமா மாத்துற, துர்வர்ண பங்கிம் சுவர்ண பங்கிம் கரோஷ் லிகிதானாம் துர்வர்ண பங்கிம் பரிணமயசி சௌரே பாதுகேத்வம் சுவர்ணம். துர்வர்ணம் அப்படின்னாக்க பித்தளையோ இல்ல செப்போ ஏதோ ஒண்ணு துர்வர்ணம். ஏன்னா சுவர்ணம்ன்றது தங்கத்துக்கு பேர், மற்றது எல்லா உலோகமும் துர்வர்ணம்னு வச்சுக்கோங்களேன். என் தல்ல எழுதியிருக்கிற துர்வர்ணம் அப்படின்னா அர்த்தம் தல்ல எழுத்து, கெட்ட தல்ல எழுத்துகள், அத துர்வர்ணம். வர்ணம்னா எழுத்தும் ஆகுமோ இல்லையோ. அதனால துர்வர்ண பங்கிம் பரிணமயசி சௌரே பாதுகேத்வம் சுவர்ணம். ஹே பாதுகையே, நீ அதை சுவர்ணமாக மாத்துகிறாய், நல்ல எழுத்தாக மாத்துகிறாய். என் தல்ல எழுதி இருக்கிற கெட்ட எழுத்துக்களை கூட நல்ல எழுத்தா மாத்துற சாமர்த்தியம் உனக்கு இருக்கு. அதனால என் தல்ல கெட்ட எழுத்தையே எழுதியிருந்தா கூட நான் போய் கிரகங்களுக்கு எல்லாம் போயிட்டு அடிமையா நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதான் எல்லா விதமான கிரகங்களாகவும் சுபா கிரக மண்டலின்னு சாய்க்கிறார். எல்லா கிரகங்களுடைய சுரூபமா கணக்கருச்சிரா காவியாக்கியாதா சனைச்சரணோச்சிதா சித்த குருபுதா பாஸ்வத்ரூபா திஜாதிப சேவிதா, அழகா அழகா எல்லா கிரகங்களுடைய சுரூபமாக நீயே இருக்கிறாய் அப்படின்னு சாதிக்கிறார் பாருங்க. அந்த ஸ்லோகத்தை சொன்னா எந்த கிரகங்கள்டையும் பயம் கிடையாது, பயம் இல்லாம இருக்கலாம். ஏன்னா கிரகங்கள் எல்லாமே படுத்தக்கூடியவர் பெருமாள், நம்ம பெருமாள். கிரகங்களா சும்மா இரு அப்படின்னாக்கா அது சரின்னு கேட்டு அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் சொன்னா கேட்குமானா கேட்காது, பிடிச்சுட்டுனா விடவே விடாது. ஒரு ஒரு ராகுவும் கேத்துவும் படுத்துற அவஸ்தைகள் நம்மளுக்கு எல்லாம் பாருங்க எவ்வளவு சிரமப்படுத்துறான். சனி படுத்துற பாடு, ஏழ நாட்டு சனி ராஜாக்களையே விடுறது இல்ல, எப்பேற்பட்டவாளையும் விடுறது இல்ல. ஆனா பெருமாளை கண் சரணாகத்தின் பண்ணிட்டு இந்த ஸ்லோக கணக்க வச்சுட்டு ஆ ஸ்லோகத்தை சொல்லிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பாடையும் எந்த கிரகங்கள் பண்ண முடியாது. அப்படியே பண்ணித்தினாலும் அப்படி கொஞ்சம் மெதுவா மைல்டா பண்ணிட்டு அவ பெருமாள் இருக்காரு இவா கிட்ட அப்படின்னு விட்டுட்டு போயிடும். நம்ம சுவாமியே இவாளோட இருக்கச்ச நம்ம என்ன வேலைக்காரன் என்ன படுத்துவான்? பியூன் படுத்தவே மாட்டான். பெரியவா வந்து கரெக்டா நீங்க அப்ரோச் பண்ண வேண்டியவள கரெக்டா அப்ரோச் பண்ணி இருந்த இல்லைன்னா பியூன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் படுத்துவான் ஒரு ஆபீஸ்ல. அது என்ன பண்ணும், அதுக்காக பிடிக்கிற இடத்த கரெக்டா பிடிக்கும். அதனாலதான் என்ன பண்ணுவா, பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிச்சான். அது மாதிரி நம்ம பெருமாளை பிடிச்சுக்கோம். அவிரத விவிதாபராத காரிணி மயி, மயின்றதுக்கு விசேஷம் அவிரத விவிதாபராத காரிணி ஆல்சோன்னு அர்த்தம் அபி. அதாவது கண்டினியூஸாக அநேக விதமான அபராதங்களையே பண்ணி கொண்டிருக்கிற என் விஷயத்தில் அப்படின்னு அர்த்தம். சப்தமி வந்து வைஷைக்கி சப்தமி, அந்த விஷயத்தில் அப்படின்னு இன் மை மேட்டர் அப்படின்ற அந்த மேட்டர்ன்ற அர்த்தத்துல ஒரு சப்தமி வருது இன் மை மேட்டர்னு அர்த்தம். அவிரத விவித அபராத காரிணி மயி தேவி தயாம் கரிஷ்யசி, நீ தயை பண்ணுவா என்று ஒரு நிர்ணயத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அர்த்தம். என்னன்னா தேவி ஜனனி அவிரத விவிதாபராத காரிணி மையபி தயாம் கரிஷ்யசி இது இந்த இந்த விஷயத்தை எப்படா புரிஞ்சுட்டு இருக்கோம்னா வாயசதானவாபதானம் காக்காசுர காப்பாத்தினது என்ற ஒரு விற்த்தாந்தம் இருக்க அபதானம் பயாதுரஸ்ய ரொம்ப பயப்படுகின்ற மம தைரிய பயாதுரஸ்ய பயத்தினால் ரொம்ப பீடிக்கப்பட்டிருக்கின்ற மம எனக்கு தைரியம் ஜனய தைரியத்தை உண்டு பண்ணுகிறது. உன்னுடைய நீ வந்து காக்காசுரனை காப்பாத்தின அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்க அதுவே எனக்கு பயத்தை போக்கடிக்கிறது அப்படின்னு. அதாவது என்ன இன்டைரக்டா என்ன சொல்ற, நீ காக்காசுரனையே காப்பாத்தின, என்னை காப்பாத்த மாட்டியா, நான் அவ்வளவு தப்புலாம் ஒண்ணும் பண்ணலையேமான்னு அர்த்தம். தேவி ஜனனி அவிரத விவிதாபகாராத காரிணி மையபி, நான் நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கேன், ஆனா கூட காக்காசுரனை விட பெரிய தப்பு இல்லைல்ல, அந்த காக்காசுரனை காப்பாத்தினியே அதை நினைச்சு அந்த விற்த்தாந்தத்தை நினைச்சு எனக்கு பயம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுறதுன்னு அர்த்தம். பயாதுரஸ்ய மம தைரியம் ஜனய தைரியத்தை உண்டு பண்ணுகிறாய் அப்படின்னு அர்த்தம். ஹே தேவி ஜனனி அவிரத விவிதாபராத ரெண்டு ரெண்டு விசேஷம் போடுறாரு பாருங்க. என்னன்னா இந்த கிருப்பையை இன்னும் நல்லா காமிக்கும். அதுவும் தன்னுடைய ஆசிரியம் தாயார ஆசிரிச்சிருக்கிறான்ற விஷயத்த என்ன ரெண்டு ரெண்டு பதம் தாயாருக்கு போட்டு போட்டு காமிக்கிறார். ஒரு வெத்தலைப்பா கொடுத்தா போறாது, அந்த காலத்துல ரெண்டு வெத்தலைப்பா கொடுக்கணும். ஒரு விசேஷமான மனுஷாலாம் என்ன பண்ணுவான்னா ரெண்டு வெத்தலைப்பா கொடுப்பாளாம். தாம்பூலத்வயம் ஆசனம் செலபதே எஸ் கான்யகுப்ஜேஸ்வராத் அப்படின்றான் ஸ்ரீஹரிஷன் தன்னை பத்தி சொல்லிக்கச்ச. கான்யகுப்த ராஜாவாண்டத்துல இருந்து ரெண்டு தாம்பூலம் வாங்குறவன் நானு அப்படின்னு ரெண்டு தாம்பூலக்காரன்ற தன்னை போட்டுக்கிறவன் ரெண்டு தாம்பூலம் வாங்கி பெறவர் தாம்பூலத்வயம் அப்புறம் ஆசனம் அது ரெண்டு. அதாவது என்னன்னா ராஜா ராஜ மரியாதை எப்படின்னா பிராமணாளுக்கு விசேஷமான வாளுக்கு ரெண்டு தாம்பூலம் ஒரு ஆசனம் கொடுக்கணும். அது கொடுத்துட்டா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான், மற்றவெல்லாம் நின்று தான் இருக்கணும். யாராக இருந்தாலும் பெருமாள் எதிர நின்றுட்டு தான் இருக்கணும், ராஜா எதிர நின்றுட்டு தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. ஆனா அந்த ஆஸ்தான வித்வான் அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்ததுன்னா அவளுக்கு ரெண்டு தாம்பூலம் உண்டு, ஒரு ஆசனம் உண்டு. அதுவும் யாருக்கிட்டனா விசேஷமான அதிகாரிகளுக்கு தான். அதுலயே ஒரு நம்ம அரகுர வித்வான்களா இருந்தா அதுல ஒண்ணுமே கிடைக்காது, எத்தனை பாக்கே கிடைக்காது. அங்க அங்க போய் நின்றுட்டு கை கூப்பி நின்றுட்டு வர வேண்டியதுதான். சோ அவன் சொல்றான், தாம்பூலத்வயம் ஆசனம் செல்லப்பத்தேய கான்யகுப்தேஸ்வராத். ரெண்டு திருநாமம், ரெண்டு திருநாமம், ரெண்டு ரெண்டு சம்போதனம் போட்டுன்னு போறார். அதாவது எவ்வளவு விசேஷமான ஒரு பிரீத்தியை காமிக்கிறது மட்டும் இல்ல, நீ எனக்கு தயை பண்ணணும்ன்றதுக்கு அந்த மனசனுடைய தயை, தாயாருக்கு தயையானது நம் விஷயத்திலும் ஏற்படணும்ன்றதுக்காக ரெண்டு ரெண்டு விசேஷனம் போடுறார். அம்ப அதாவது இப்போ அவிரத விவிதாபராத காரிணி மையி, அன்பைத்த ஒன்று சொல்றேன். ஹே தேவி, ஹே ஜனனி, அவிரத விவிதாபராத காரிணி மையி அபி தயாம் கரிஷதி, என் விஷயத்தில் கூட தயை பண்ணுவாய் என்பதை வாயசதானவாபதானம் காசாசுர விற்த்தாந்தம் மூலமாக பயாத்துரஸ்ய மம தைரியம் ஜனே, பயாத்துரனான எனக்கு இவனுடைய விற்த்தாந்தம் இருக்கே இந்த காக்காசுர விற்த்தாந்தம், அது பயத்தை போக்கி தைரியத்தை உண்டு பண்ணுகிறது என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இதுல இதுல ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்கு, நான் சொன்னேன் இல்லையா, இந்த வாயசதானவாபதானம் அப்படின்றதுல வா அயச அப்படின்னு பதம் தெரியுங்க. வாயசதானவனக்க வாயசனாகிற தானவன் அசுரன், காக்காசுரன் ஒரு அர்த்தம் கிடைக்கும். இன்னொரு பதச்சேதம் ஒண்ணு பண்ணணும், என்னன்னா வா அயச, இவர் என்ன எடுத்து இந்த காக்காசுரன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணான்னு உடனே அடுத்த ஸ்லோகத்தை சொல்றேன். அதுல அடுத்த ஸ்லோகத்திலயும் அது அந்த அந்த விஷயம் வரப்போறது, ஆனா இந்த ஸ்லோகத்தை கட்டலாம், அந்த ஸ்லோகத்துல இன்னும் நன்னா வருது, அதனால அங்க சொல்றேன். அது இதுவும் துருத்த விளம்பித்தம்ன்ற சந்த், அது துருத்த விளம்பித்தம்ன்ற சந்தஸ் இது. அகருணா அகருணா மாதிரி அவிரத அவிரத விவித அபராத காரண்யபி, இது வந்து துருத்த விளம்பித்தமா? இது இது துருத்த விளம்பித்தம் மாதிரி இல்லது. அவிரத விவிதாபராத காரண்யபி மயி தேவிதயாம் கரிஷ்யசிதி ஜனனி மம பயாதுரஸ்ய தைரியம் ஜனயதி வாயசதானவாபதானம். விளம்பித்தம் மாதிரி இருக்கு, ஆனா துருத்த விளம்பித்தம் இல்ல. வியாக்கியானத்துல துருத்த விளம்பித்தம் போட்டிருக்கா, ஆனா அது வேற சந்தஸ் கவனிக்கணும், கவனிச்சு சொல்றேன். அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல அந்த கெமிஸ்ட்ரி மேட்டர் வருது. இந்த ஸ்லோகத்துல நான் அது இருக்கு கொஞ்சம், ஆனா இதுல இதை விட அதுதான் இன்னும் கிளியரா. ராகவஸ்ய ஹிருதயம் ஸ்திராகவத் வாயசம் பிரதினவாய சக்கிரமம் தேவி ஜானகிதயா ரசாத்வயா பாதயோஜன கிருதா திரவீகிருதம். ராகவசிய ஹிருதயம் ஸ்திராகவத்து, ராகவசிய ராகவத்து அது பாருங்க அது, ஆனா ஸ்திர அகாவ அக அகவத்துன்னு அது பதச்சேர். ராகவசிய ராகவத்து அது வந்து அலிட்ரேஷன் ராகன்றத பண்ணிருக்க. பிரதினவாய சக்கிரமம் வாயசம் பிரதினவாய சக்கிரமம் யசன்றத மறுபடியும் வாயச வாயசன்னு அது அலிட்ரேட் பண்ணிருக்க. தேவி ஜானகிதயா ரசாத்வயா பாதயோஜனக்கு தாத்ரவீகிருதம் இடத்துல தயாரசாத்வயா அப்படின்றது பாதையோ அப்படின்னு அந்த யகாரத்தை அலிட்ரேட் பண்ணியிருக்கார். அது வண்டி ஒரு சில சமயத்துல யா வண்டி அலிட்ரேட் பண்ணா கூட அலிட்ரேஷன் எஃபெக்ட் வரும். அது வந்து பாதயோஜன கிருதா திரவீகிருதம் அப்படின்ட்டு. ராகவசிய ஹிருதயம் ஸ்திராகவத் அப்படின்னு என்ன அர்த்தம், ராகவருடைய ராமருடைய ஹிருதயம் ஸ்திரமாக அகவத்து குற்றமுடைய உள்ள ஸ்திர அகவத்தான ஸ்திரமான பாபத்தை உடையன்னு அர்த்தம். அழிக்கவே முடியாது, கல்லுல எழுதினா மாதிரி, ஏன்னா கல்லுல எழுதினா அழிக்க முடியுமா? அந்த மாதிரியாக அப்பேற்பட்ட குற்றம் புரிய ஸ்திர அகவத்து ஸ்திரமான பாபம் வந்து நல்லா ஸ்திரமாயிடுது. இவ்வளவு பெரிய பாபம் யாருமே பண்ணதில்லைன்னு ஸ்திராகவத்தான வாயசம் பிரதி காகத்தை குறித்து நவாயச கிரமம் நவ ஆயச கிரமம் ந வாயச கிரமம், இன்மே இந்த வாயசம் ஒழிஞ்சதுவா, ந வாயச கிரமம் என்ன கிரமம்னா தொலைஞ்சான் வாயசம், வாயசம் அதாவது காகாசுரன் வாயசம், ந வாயசம் இன்னைக்கு அப்புறம் என்ன வாயசம் இல்லை அப்படின்ற ஒரு அர்த்தம். இன்னொன்னு நவ ஆயச கிரமம், நவ புதிதான ஆயசம் இரும்பு, அது எப்படியான கடினமா இருக்குமோ அந்த மாதிரி ராமருடைய ஹிருதயத்தை கடினமாக்கி வாயசம் பிரதி இந்த மேட்டர் ஆஃப் வாயசா என்ன வாய நவ ஆயச கிரமம் அராகவசிய ஹிருதயம் நவ ஆயச கிரமம் புதியதான இரும்பு போன்ற, பழைய இரும்புனா கூட கொஞ்சம் சொன்னதை கேட்கும், ஆனா இது புது இரும்பு அப்பதான் ஸ்திரமா இருக்கும் ரொம்ப. அந்த மாதிரி நவ ஆயச கிரமம் ராகவசிய ஹிருதயம், ராமருடைய ஹிருதயம் இந்த காக்காசுரன் விஷயத்துல இரும்பு மாதிரி ஆயிடுத்து, புது இரும்பு மாதிரி ஆயிடுத்துன்னு இன்னொரு அர்த்தம். வாயச கிரமம்னா தொலைஞ்சாம் வாயசன் அப்படின்ற ஒரு கிரமம் இன்னொன்னு ராகவசகிரதயம். ராமருடைய ஹிரதயத்துல இன்னுமே தொலைஞ்சாம்பா ராம அந்த காகாசுரன் அப்படின்னு ஒரு மைண்ட்ல வந்ததுன்னு ஒரு அர்த்தம். நவ ஆயச கிரமம்னா புதிய இரும்பு போன்று கடினமாயிட்டு ஹிரதயம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அவரால பாதயோஜனக்கு தாத்வயா தயாரசா திரவீகிருத்தம். நீ என்ன பண்ண அந்த காக்கா என்னோட காக்காசுரனுடைய ரெண்டு கையையும் அப்படி கூப்பிட மாதிரி பண்ண, அங்க போய் நின்று இந்த ரெண்டு கையையும் எடுத்து கூப்பிட மாதிரி ஒரு பாவனை பண்ண உடனே பெருமாள் ஓஹோ பாதயோஜன கிருத்தாத்வயா அந்த கையை கூப்பி வைக்கும்படி செய்வித்த உன்னால் துவயா தயாரசா திரவீகிருத்தம் தயையினுடைய பெருக்கினால் அதை உருக்க வைத்து விட்டாய். அந்த எதை அந்த இரும்பையே உருக்க வைத்து விட்டா என்ன ஹிருதயம் எப்படி இருந்தது இரும்பு போல இருந்தது. அந்த இரும்பு போல இருந்த ஹிருதயத்தை பாதயோஜனக்கு தாத்வயா திரவீகிருத்தம் பாதயோஜனம் பண்ணி அந்த ரெண்டு திருவடியை அந்த கையையும் கூப்ப வச்சு கை பாதையோ அதுதான் காலு கை ரெண்டுமே அதுக்கு ஒண்ணுதானே பாவம் காக்கிக்கு ரெண்டே ரெண்டு தான் கால் அது கையின்னு சொல்லலாம். அதனால பாதத்தை சேர்த்து வச்சு கை மாதிரி பண்ணி கை கூப்ப வச்சவாரு அதுல அவருடைய மனச அந்த இரும்பு போன்ற இருந்த அந்த கடினமான ஹிருதயத்தை திரவம் பண்ணி விட்டுட்ட திரவமாக்கி விட்டாயின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு இரும்புல பாதரசத்தை கொஞ்சம் கால் பாகம் சேர்த்துட்டா சரி அந்த பாதன்ற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் பாதன்னா கால் பாகம் கரெக்டா கால் பாகம் இரும்புல பாதரசத்தை சேர்த்துட்டாக்க அது திரவமாயிடும் இரும்பு அப்படின்னு இது மூலமா தெரியறது. எப்படின்னா அந்த நவ ஆயசக்கிரமம் நவ புதிய இரும்பு இருக்கே அது பாத யோஜன கிருத்தா திரவீகிருத்தம் பாதரச யோஜனை நாமிக தேச நாம கிரகணம்னுட்டு பாதரசத்துக்கு பாதம்னு யூஸ் பண்ணிருக்கார். அது அது அதுல ஒரு ரசம் இருக்கு அந்த உக்தியிலேயே ஒரு ரசம் இருக்கிறதுனால நம்ம பாதரசம்னே எடுத்துக்கலாம். அது அந்த பாதரசம் இருக்கே அந்த பாதரசம் எவ்வளவு சேர்க்கணும்னா பாதம் சேர்க்கணும் கால் பாதம் சேர்க்கணும் அதுக்காக அந்த பாத சப்தத்தை கால்ன்ற அர்த்தத்திலையும் யூஸ் பண்ணிருக்கார். கால்ன்றதுக்கும் பாதம்னு ஒரு அர்த்தம் அந்த காகாசுரனுடைய காலை சேர்த்து வச்சதுனால பாத யோஜனம்னு அங்க இங்க பாத யோஜனம்னா என்ன அர்த்தம்னா கால் பாகம் அதுல சேர்க்கணும்னு அர்த்தம். எதனால சேர்க்கணும்னா பாதன்ற சப்தத்துல எப்படி பீமாசேனன் பேர் வச்சுட்டு பீமன் கூப்பிடுறாலோ அது மாதிரி பாதரசம்ன்றத பாதன்னு கூப்பிடலாம். அந்த பாத யோஜனம் பண்ணி இரும்போட பாதரசத்தை கால் பாகம் சேர்த்தாக்க அது திரவமா ஆயிடும் அப்படின்ற அந்த ரகசியத்தை சேர்த்து கெமிஸ்ட்ரியும் சேர்த்து இந்த இடத்துல பாத யோஜனைக்கு தான் துவயா திரவீகிருத்தம் அதுவும் திரவமாயிடும். ஒரு பாதரசத்தை கால் பாகம் இரும்புல புது இரும்பவே இருந்துகிட்டோம் அதுல அதை போட்டு சேர்த்து காய்ச்சிட்டாக்க அது திரவமாயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கே அந்த விஷயத்தையும் இங்க சேர்த்து கெமிஸ்ட்ரியும் சேர்த்து அந்த விருத்தாந்தத்தையும் அந்த பாதத்தை சேர்த்து அந்த ராமருடைய கடினமான ஆயசம் கிரமமா இருக்கச்ச நவ ஆயச கிரமத்துல இருக்கச்ச இருக்கிற அந்த மனசை புது இரும்பு போல இருக்கிற அந்த மனசை திரவீகரணம் பண்ணி விட்டாய். இதுக்கு இது வந்து கெமிஸ்ட்ரியில வந்து நேச்சுரலாவே இருக்கு இந்த பாதரசத்தை சேர்த்தாக்கன்றது ரெண்டு அர்த்தமும் சேர்த்து சொல்லிட்டாரு. என்ன பண்றாரு பாருங்க என்னென்னலாம் விளையாடுறாரு பாருங்க. ராகவசம் ஸ்திராகவத் வாயசம் பிரதின வாயசக்கிரமம் நவ ஆயசக்கிரமம் நவ ஆயசக்கிரமம் தொலைஞ்சாம்பா வாயசன் அப்படின்னு ந வாயசக்கிரமம் அப்படி ஹிருதயத்துல வந்து தொலைஞ்சான் நம்மளுக்கே கோவம் தான் ஓழிஞ்ச பாரு நீ வாசிக்க மாட்டேன்ற அப்படின்னு போட்டு பசங்களை அடிச்சுட்டு தொலைஞ்ச நீ அப்படின்ற பாருங்க. அந்த மாதிரி தேவி ஜானகி தயா ரசா துவயா உன்னுடைய தயை என்கிற ரசம் இருக்கு இந்த இடத்துல இருக்கிற ரசத்தை பாதன்ற சப்தத்துல சேர்த்துக்கோங்க பாதரச யோஜனை அப்படின்னு தயாரசம் இருக்கே அத பாத யோஜனம் பண்ணி உன்கிட்ட இருக்கிற தயாரசம் இருக்கே அந்த ரசத்தை நீ என்ன பண்ண பாத யோஜனம் பண்ணி பாதரச யோஜனம் பண்ணின்னு ஒரு அர்த்தம் கால் யோஜனை கால் பாகம் யோஜனம் பண்ணின்னு அர்த்தம். அதுல இருக்கிற ரசச தயாரச சப்தத்துல இருந்து ரசத்தை பாதரசமாவும் மாத்தி எவ்வளவு அழகு பாருங்க பாத யோஜனை கிருத்தா திரவீகிருத்தம் நீ அந்த இரும்பை திரவமாக மாற்றினாய் அப்படின்னு அர்த்தமும் ஒண்ணு எக்ஸ்ட்ராவா வரா மாதிரியாக பண்ணிருக்கார் ஸ்லோகத்தை. ராகவசம் ஸ்திராகவத் வாயசம் பிரதினவாயச கிரமம் தேவி ஜானகி தயா ரசா துவயா பாத யோஜன கிருத்தா திரவீகிருத்தம் அற்புதமான ஸ்லோகம். கவிதார்க்கிக சிம்மாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய் வேதாந்த குருவே நமஹா.